தலைப்பு: உயிராகும் உணவே. உயிரையும் உணவையும் குண்டுகள் பறித்தன. உணவில் உயிர் இருப்பதை அறி. உன்னையும் என்னையும் உயிர்ப்பிப்பது உணவே. உணவு பறித்து உயிர் பறித்தாரை. உணவு அரசியலில் உயிர்கள் எஞ்சாது. உயிர் விட்டோமடி உணவுக்காக போராடி.